அடுத்ததாக அஷ்டலக்ஷ்மி பூஜை. கிழக்கு முதல் பிரதட்சிணமாக எட்டு திக்குகளில் எட்டு லக்ஷ்மிகளையும் தியானம் செய்யவும். ஓம் ஆத்யலக்ஷ்மியை நமஹா, ஓம் வித்யாலக்ஷ்மியை நமஹா, ஓம் சௌபாகியலக்ஷ்மியை நமஹா, ஓம் அமிர்தலக்ஷ்மியை நமஹா, ஓம் காமலக்ஷ்மியை நமஹா, ஓம் சத்யலக்ஷ்மியை நமஹா, ஓம் போகலக்ஷ்மியை நமஹா, ஓம் யோகலக்ஷ்மியை நமஹா, ஓம் ஆத்யாதிலக்ஷ்மீநாம் ஷோடசோபசார பூஜார்த்தே புஷ்பாணி சமர்ப்பயாமி என்று சொல்லி அஷ்டலக்ஷ்மிகளின் மீது புஷ்பம் அக்ஷதைகளை சமர்ப்பிக்கவும்.